கனியாய் கொஞ்சது உன்னை என்னை தீண்டத்தானே வந்தது. அது என்னை மட்டும் ஏனோ தீண்டி சென்றது. தேம்பாவணியாய் கொஞ்சது உன்னை என்னை தீண்டத்தானே வந்தது. பழக பழக சுகம் ஒரு துளி திகட்டாது. உன்னன்பெனும் குணம் ஆயிரம் வரம் நிகரும். என்னை மட்டும் ஏனோ தீண்டி சென்றது. நான் அலையும் அலையும் அலை கரையை அடைவதில்லை. கடலிலும் இடமில்லை ஒரு காதல நிலை. மாபெரும் அலை முடிவே இல்லை. நான் பொழியும் பொழியும் மழை பெருகும் பொழுது திழை திரும்பிட வழி இல்லை. ஒரு காதல நிலை மழையனும் கலை விளையாட்டு. நீ விடி விளக்கு முகத்திரை விளக்கு அதன் பின்னான்கிருக்கு. ஓ தீ காற்று வந்தது தேம்பாவணியாய் கொஞ்சது உன்னை என்னை தீண்டத்தானே வந்தது.